கொஞ்சம் சிங்காரத்தேன் கனவே, கொஞ்சம் சிங்காரத்தேன் கனவே. வெண்ணிலா ஓடுது கண்ணிலே ஆடுது என்னோடு தான் பாடுது. கொஞ்சம் சிங்காரத்தேன் கனவே, கொஞ்சம் சிங்காரத்தேன் கனவே. கொஞ்சம் சிங்காரத்தேன் கனவே, லலலா.